نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وآله وسلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الكلام كلام الله تعالى، وخير الهدي هدي محمد بن عبد الله، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، عباد الله، إنها لفرصة سعيدة نلتقي فيها على ذكر الله تعالى وطاعته، فالحمد لله الذي هدانا لهذا، وما كنا لنهتدي لولا أن هدانا الله. وإتماما لما سبق من بعض القواعد، ذكر بعض القواعد التي قام عليها منهج أهل السنة والجماعة، وقد وقفنا عند القاعدة الثالثة، القاعدة الرابعة التي قام عليها منهج أهل السنة والجماعة، تقديم النقل على العقل، تقديم النقل على العقل إذا تعارضا. وفي الحقيقة عباد الله، أنه لا يوجد تعارض بين نقل صحيح وعقل صريح، كما ذكر ذلك شيخ الإسلام ابن تيمية رحمه الله تعالى، لأن الذي أنزل النقل هو الله جل وعلا، والذي خلق العقل هو الله سبحانه وتعالى، فلهذا لا تناقض بين العقل وبين النقل. وإذا وجد هناك تعارض فأهل السنة والجماعة يقدمون النقل، لأن النقل كما ذكرنا آنفا أنه معصوم، فالوحي معصوم بخلاف العقل، فالعقل قد يخطئ، والعقل مهما أوتي من إدراك ومهما أوتي من علم ومعرفة فإنه يبقى عاجزا. فمن قواعد أهل السنة والجماعة تقديم النقل على العقل، هذا هو الأصل في شرع الله جل وعلا. وإن كان البعض يظن أن هناك تعارض بين العقل والنقل، ونقول التعارض قد يتبادر للذهن أحيانا، لكن كما قال أهل العلم أن وجوه التعارض التي قد تظهر هي كالتالي: أولا، قد يكون النص ضعيفا، لم يثبت هذا النص، فعندئذ لا تعارض بين النقل وبين العقل. الأمر الثاني أو الوجه الثاني أن تكون القضية عقدية، والأمور العقدية لا مجال للعقل فيها. وكما تعلمون أن إثبات الأسماء والصفات لله جل وعلا من المعلوم عند أهل السنة والجماعة أمر توقيفي، هذه قاعدة معلومة لدى الجميع أن الأسماء والصفات لا يجوز أبدا أن نسمي الله جل وعلا أو أن نصف الله جل وعلا بصفات من عندنا، فنثبت ما أثبت الله جل وعلا لنفسه من أسماء وصفات كما جاءت في كتاب الله، وكما جاءت على لسان رسول الله صلى الله عليه وآله وسلم. لهذا من القواعد المعلومة أن الأمور الغيبية لا دخل للعقل فيها. ولا يعني هنا عباد الله أن العقل لا قيمة له، أو أن أهل السنة والجماعة لا يهتمون بجانب العقل. العقل له مكانته، وقد مدحه الله جل وعلا في القرآن ومدح أهله، قال تعالى: إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب، أي لأولي العقول. وقال جل وعلا: إن في ذلك لقسم لذي حجر، أي لذي عقل. وقال جل وعلا: ولكم في القصاص حياة يا أولي الألباب، بمعنى أولي العقول. فالعقل هو مناط التكليف، لكن العقل له حدود يقف عندها، خاصة في الأمور الغيبية التي لا يمكن للعقل أن يدركها، كالأمور كأسماء الله جل وعلا وصفاته كالجنة والنار والصراط والميزان. فإن هذه الأمور الغيبية العقل لا مجال له فيها. لهذا نقول إذا تعارضت قضية عقدية مع العقل فإنه نقول لا مجال، فإننا نقول لا مجال للعقل في هذه المسألة العقدية. الوجه الثالث هو عدم فهم بعض النصوص التي تتبادر أو يتبادر للذهن منها أنها متناقضة وأنها تتناقض مع العقل، كما في الحديث الصحيح يقول الله جل وعلا في الحديث القدسي الجليل: عبدي مرضت فلم تعدني، عبدي مرضت فلم تعدني، فقال: وكيف أعودك وأنت رب العالمين؟ لأن المرض نقص، والله جل وعلا منزه عن جميع النقائص. قال: كيف أعودك وأنت رب العالمين؟ قال: مرض عبدي فلم تعد، فلو عدته لو يتني عنده. إذن الشط الأخير من هذا الحديث يفسر يعني الشط الأول ويعطي المعنى يعني الصحيح الذي دل عليه هذا الحديث القدسي. وهنا نقول لا تعارض، وإنما الجهل أو عدم الإدراك أو عدم الفهم هو منك وليس يعني من النص الذي تظن بأنه يتعارض مع العقل. وأيضا نقول عباد الله أن الدين أو النقل يأتي بما تحار فيه العقول لا فيما تحيله العقول. الدين النقل يأتي بما تحار فيه العقول. الله ينزل، الله يجي، الله جل وعلا يضحك، هذه كلها صفات ثابتة لله جل وعلا نؤمن بها كما جاءت من غير تحريف ولا تعطيل ولا تكييف ولا تمثيل، كل ذلك في دائرة ليس كمثله شيء وهو السميع البصير. ولهذا لما سئل مالك رحمه الله تعالى عن قوله جل وعلا الرحمن على العرش استوى، هذا الذي يسأل عن كيفية الاستواء، يسأل عن كيفية ماذا؟ عن كيفية الاستواء، كيف استوى؟ أي نعم، ولم يسأل عن معنى الاستواء، لأن معنى الاستواء يعني على وارتفع، لكن الكيفية لا يعلمها إلا الله جل وعلا. فلهذا قال مالك رحمه الله تعالى الاستواء معلوم والكيف مجهول والإيمان واجب والسؤال عنه بدعة. وهذه القاعدة عباد الله، تقديم النقل على العقل، هذه من القواعد ومن أصول أهل السنة والجماعة. إذا تعارض العقل مع النقل خلافا لأهل البدع والأهواء فإنهم يقدمون العقل على النقل، يقدمون عقولهم، يحكمون عقولهم في النصوص الشرعية والنصوص النقلية، فكل ما خالف عقولهم ردوه. ولهذا كثير من أهل البدع حتى ممن ينتسب للعلم ردوا بعض الأحاديث الثابتة التي جاءت صحيحة بسند صحيح عن رسول الله صلى الله عليه وآله وسلم، ردوها يعني نعم لأن عقولهم لم تقبل هذه الأحاديث بحجة أن هذه الأحاديث لا تتفق مع العقل. تتفق أو لا تتفق، السنة النبوية أو القاعدة التي قام عليها منهج السنة والجماعة وافقت العقل أو لم توافق العقل؟ فإذا جاء النص القرآني وجاءت السنة النبوية فما علينا إلا أن نسلم، وإن عارت العقول أو يتبادر بأن العقل قد يعارض هذه النصوص، لأن كما قلت آنفا أن الله جل وعلا ضمن لنا العصمة في الوحي المنزل ولم يضمن لنا العصمة في عقول البشر، فلا بد من الرجوع إلى النقل. أما العقل فإنه إذا عارض النقل فإما يقدم النقل على العقل. قلت لكم أهل البدع والأهواء قدموا عقولهم على النقل، فكل ما عارض عقولهم تركوه وردوه، ومنهم المعتزلة، المعتزلة وأفراخهم اليوم العقلانيون الذين يقدسون العقل وجعلوا هو الحكم على نصوص الشرع. لهذا نسمع ممن حتى ينتسب للعلم كالغزالي، محمد الغزالي والقرضاوي، لما سئل عن قوله صلى الله عليه وسلم يؤتى بالموت يوم القيامة على صورة في صورة كبش أملح فيذبح بين الجنة والنار وينادى يا أهل الجنة خلود لا موت بعده ويا أهل النار خلود لا موت بعده، فقال القرضاوي نحن لا نعرف الموت كبشا ولا بقرة ولا جملة. سبحان الله، رسول الله صلى الله عليه وسلم يقول يؤتى بالموت يوم القيامة فيوضح بين الجنة وبين النار في صورة كبش أملح، وأنت تقول لا نعرف الموت كبشا ولا بقرة ولا جملة. وهذا الغزالي أيضا في قول النبي صلى الله عليه وسلم الكلب الأسود شيطان، الكلب الأسود شيطان، هذا قول نبينا صلى الله عليه وآله وسلم. فقال ما الفرق بين كلب أسود وكلب أبيض؟ فلو جئنا بكلب أسود وجئنا بكلب أبيض وشققنا على بطن كل منهما لوجدنا أن لا فرق بين ذا وذاك. رسول الله قد سئل هذا السؤال، ما بال الكلب الأسود من الكلب الأبيض قال الكلب الأسود شيطان، هذا قوله صلى الله عليه وسلم الذي لا ينطق عن الهوى. فيجب التسليم، فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيته وسلموا تسليما. فالأشاعرة والمعتزلة ومن كان على شاكلتهم فإنه إذا جاء النص وعارض وعارضه العقل أو النص يتعارض مع العقل فيجب ماذا؟ تقديم النقل على العقل، لأن العقول مختلفة، العقول مختلفة، لكن النص قال الله قال الرسول لا يختلف فيه اثنان، خاصة إذا كان هذا النص قطعي الدلالة، قطعي الدلالة، واضح ظاهر. القاعدة الخامسة طاعة ولاة الأمور، طاعة ولاة الأمور في غير معصية الله جل وعلا، في غير معصية الله جل وعلا، وهذا أصل عظيم. السمع والطاعة لولاة الأمور في غير معصية الله جل وعلا مجمع عليه، أي مجمع على وجوبه، وهو أصل من أصول أهل السنة والجماعة التي باينهم فيه أو باينه التي باينوا بها أهل البدع والأهوى. وقد ذكر هذا الإجماع حرب ابن إسماعيل الكرماني وهو صاحب الإمام أحمد رحمه الله تعالى، وقد دلت النصوص من الكتاب والسنة على طاعة ولاة الأمور، وإن عصوا وإن فجروا وإن ظلموا ما لم تروا كفرا بواح لكم فيه من الله برهان. يقول الله جل وعلا يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم، وأولي الأمر منكم، فسر قول جل وعلا وأولي الأمر منكم بالحكام والعلماء. فطاعة الولاة ولاة الأمور واجبة، وطاعة العلماء في غير معصية الله جل وعلا. فلو أمرك الحاكم أن ترابي مثلا أو أن تقتل نفسا بغير حق لا تطيع، لا طاعة لمخلوق في معصية الخالق. يقول الله جل وعلا في بر الوالدين، بر الوالدين الكفرة، يقول جل وعلا وإن جاهداك على أن تشرك بي ما ليس لك به علم فلا تطعهما وصاحبهما في الدنيا معروفا واتبع سبيل من أناب إلي ثم إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون. فطاعة الوالدين وإن كان كفار تطح وتحسن إليه، لا تطح في معصية الله جل وعلا. فولاة الأمور طاعتهم واجبة في غير معصية الله جل وعلا، ولهذا جاءت النصوص آمرة بطاعة ولاة الأمور. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. وفي الحديث عن ابن عمر رضي الله تعالى عنهما قال قال صلى الله عليه وسلم على المرء السمع والطاعة فيما أحب وكره إلا أن يؤمر بمعصية، ف فإن أمر بمعصية فلا سمع ولا طاعة. ولا يعني هذا عباد الله أنه إذا أمرك الحاكم أو ولي الأمر بمعصية ألا تطح في باقي ما أمرك به من طاعة الله جل وعلا، لا، لا تطح إلا في هذه المعصية فقط، إلا في هذه المعصية فقط. وفي الحديث الصحيح أيضا حديث العرباض بن سارية رضي الله تعالى عن قال وعظنا النبي صلى الله عليه وسلم موعظة وجلت منها القلوب وذرفت منها العيون، فقلنا يا رسول الله كأنها موعظة مودع فأوصنا، قال أوصيكم بتقوى الله والسمع والطاعة، وإن تأمر عليكم عبد، في رواية عبد حبشي كأن رأسه زبيبة، تعرفون معنى كأن رأسه زبيبة؟ يعني كأن رأسه شعر، يعني كحبة العنب الزبيب. تقول أنتم يعني إيه؟ رزان يعني إيه؟ سك. زبيب العنب المجفف كأن رأسه زبيبة، يجب أن يسمع ويطاع في غير معصية الله جل وعلا. وقد جاء في حديث طويل لحديث حذيفة بن اليمان رضي الله تعالى عنه قال أنهم لا يهتدون بهدي ولا يستنون بسنتي، فقالوا يا رسول الله أفلا نقاتلهم؟ قال لا، إلى أن جاء في آخر هذا الحديث قال صلى الله عليه وسلم قال تسمع وتطيع، وإن ضرب ظهرك وإن ضرب ظهرك وأخذ مالك فاسمع وأطع. ولأن الخروج على ولاة الأمور لا يأتي بخير، لا يأتي بخير أبدا. وما يحصل في بلاد الإسلام اليوم من إراقة للدماء ومن فوضى ومن فتن ومحن، نسأل الله السلامة والعافية، سببها الخروج على ولاة الأمور. انظروا ماذا يحدث الآن في سوريا، ما يحدث الآن في مصر، ما يحدث الآن في ليبيا من تفجير وتدمير. نحن لا نقر بشار الأسد، عليه من الله ما يستحق، فهو عدو لله ورسوله. نصيري، نصيري علوي، ولا أعني علوي بأنه علوي نسبة إلى علي رضي الله تعالى عنه، لأن فيه العلويين الأشراف، لكن هذا العلوي النصيري إلى فرقة مارقة من الإسلام. فلما خرج هؤلاء ماذا حصل لأهل سوريا؟ فهم مشردون في كل مكان، فكم من نساء قتلوا وكم من رجال قتلوا وكم من صبيان قتلوا. نعم عباد الله، فلا بد من الصبر. الرسول أوصانا بالصبر. التكفيريون اليوم يقول خروج، نخرج على الحكام ولا نبالي. تخرج على الحاكم بماذا؟ أصبر، لأن في الخروج على ولاة الأمور مفسدة كبيرة، كما ذكره العلم ومن بينهم شيخ الإسلام ابن تيمية رحمة الله عليه، لأن الخروج عليه تتحول لفوضى. أنت تواجهه بالسكين وهو يواجهك بالدبابة والرشاشة، إلا أن تروا كفرا بواح لكم فيه من الله برهان. خرج ارتد على الإسلام، أعلى الكفر الصريح، هذا جاد الخروج عنه. وأيضا بشرط ثاني، هذا لا يكفي فقط، كفر بواح مع ماذا؟ كفر بواح ثم ماذا؟ الاستطاعة. الاستطاعة شريطة ألا ترتب على هذا الخروج منكر أعظم من المنكر الذي هو كان حاصلا. إذا كان هذا المنكر أكثر الذي حصل أكثر من المنكر الذي هو يعني قبل هذا المنكر أو هذا المنكر إذا ازداد فلا يتغير ولا الخروج على ولي الأمر وإن كان كافرا، وإن كان إيش؟ كافرا. لماذا؟ لأن الرسول صلى الله عليه وسلم عندما أمر بالصبر، عندما أمرنا بالصبر صلى الله عليه وسلم على جور السلطان وعلى ظلم الحكام، لأن الرسول صلى الله عليه وسلم هو الرحمة المهداة، لأن الخروج عليه على السلطان أو الحاكم مضرته ستعم الجميع، وهذه المفسدة لا ينجو منها أحد، لا الصغير ولا الكبير. لهذا لابد من الصبر، لابد من الصبر. وإن ضرب ظهرك وإن أخذ مالك فاسمع وأطع، هذا رسول الله صلى الله عليه وسلم يقول، وإن ضرب ظهرك وأخذ مالك، ويأتي التكفيري فيقول لا أخرجوا على الحكام. نأخذ بقول من؟ بقول رسول الله أم بقول هؤلاء؟ الجواب قول رسول الله صلى الله عليه وسلم، لأنه رسول وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. Donc il dit le cheikh حفظه الله تعالى. Donc c'est une bonne occasion de se rencontrer sur les livres d'Allah ainsi que le hadith de Nabi sallallahu alayhi wa sallam, puis à remercier, à louer Allah tabaraka wa ta'ala au sujet de ce bienfait. Puis il dit en complément de ce qui a été déjà cité au sujet des règles sur lesquelles s'établit le manhaj d'Ahli Sunna wal Jama'a, voici la quatrième règle. Donc il dit al-qa'idatu al-rabi'a. Donc la quatrième règle, le fait de faire devancer les textes religieux par rapport ou à l'aql, c'est-à-dire la raison, lorsqu'il apparaît qu'il y a une contradiction entre les deux. Puis dit le cheikh par la suite, hafidhahullahu ta'ala, même si il n'existe aucune contradiction entre un texte authentique et une raison saine. Car celui qui a créé cet aql, c'est Allah tabaraka wa ta'ala qui lui a envoyé ce livre. Mais dans le cas où il y aurait une contradiction, donc le qaïda sur lequel Ahl Sunna se repose, c'est-à-dire le fait de précéder ou faire devancer les textes religieux par rapport à l'aql. Et puis il a cité que Cheikh l'Islam Ibn Taymiyyah rahimahullah ta'ala a cité yani des situations auxquelles va être confronté c'est-à-dire la raison de la personne et les textes religieux. Il dit, il se peut qu'il y ait une contradiction et voici quelques situations yani à ce sujet. Premièrement, il dit, le texte n'est pas authentique. Donc la contradiction ne peut exister ici. Deuxièmement, lorsque le sujet est du ressort de la aqida, donc la raison n'a aucune part dedans. La raison n'a aucune part dedans et la raison, ce n'est pas yani le comment dire ça en français, le majel. Non. Donc l'aql, ce n'est pas de son ressort ou son domaine, c'est-à-dire le fait de venir affirmer une aqida. Comme il dit le chef. C'est pas son lieu. Non, cher. C'est majeur, c'est pas son lieu. Non, c'est pas sa place. C'est non. Pas son lieu, c'est pas. Non. Puis le chef, il a donné, hafidhahullah ta'ala, un exemple. Exemple au sujet des noms et les attributs d'Allah tabarak wa ta'ala. Comme c'est une règle connue de tous, donc celui-ci est tawqifi, c'est-à-dire son affirmation s'arrête au texte religieux, que ce soit les noms ou les attributs d'Allah tabarak wa ta'ala. Donc il nous est interdit de nous-mêmes de lui affirmer un quelconque nom ou un quelconque attribut tabarak wa ta'ala. Puis il dit, en ce qui concerne les choses qui sont du ressort de l'invisible, donc la raison n'a aucune part dedans et ce n'est pas par la raison qu'on affirme leur existence. Et ceci ne veut pas dire que le sunna rejette l'importance de l'aql, c'est-à-dire la raison au sein de l'islam. Bien au contraire, Allah tabarak wa ta'ala a loué à diverses ou à maintes reprises dans son livre, la raison. Parmi ces versets-là, le cheikh l'a cité beaucoup. Mais je n'ai pu écrire yani ce dernier. Donc il dit walakum fil qisas hayatun ya ulil albabi la'allakum tattaqun. Donc il dit, vous avez certes dans le talion une vie, ô vous doués de raison. Donc Allah subhanahu fait l'éloge de al-aql, c'est-à-dire celui qui s'emprègne de yani al-aql. Mais la raison a une limite sur lequel il ne peut dépasser. Mais la raison a une limite qu'il ne peut dépasser. Donc, il dit par la suite en résumé, lorsqu'il y a une contradiction entre les textes religieux et un parmi les sujets de l'aqida, dans ce cas-là, il nous est obligatoire de faire dévancer les textes religieux au yani à la raison. Troisièmement, parmi les situations que Cheikh l'Islam a citées, c'est-à-dire que la personne n'a pu comprendre le texte. Que le texte qui est venu, la personne n'a pu le comprendre. Comme ceci est rapporté dans un hadith authentique, le hadith al-Qudsi, un hadith divin, dans lequel le Nabi sallallahu alayhi wa sallam rapporte qu'Allah tabarak wa ta'ala dit « Ô mon serviteur, j'étais malade et tu ne m'as pas visité. » Et donc celui-ci répond en disant, comment te visiterai-je alors que tu es le Seigneur de l'univers? Donc Allah subhanahu wa ta'ala, lorsqu'on lit ce début de texte, on a une impression que Allah subhanahu s'attribue la maladie. Et celui-ci dit en rétorquant, comment te visiterai-je alors que tu es le Seigneur de l'univers? C'est-à-dire qu'Allah t'exempte de ce défaut qui est la maladie. Donc, si on s'arrête là au moment du hadith, dans ce cas-là, on ne peut l'accepter. Car Allah tabarak wa ta'ala ne possède nullement un attribut d'imperfection. Donc, lorsqu'on continue le hadith, c'est la dernière partie du hadith qui vient expliquer le premier, c'est-à-dire Un de mon serviteur était malade et tu ne l'as pas visité. Et si tu l'aurais visité, tu m'auras retrouvé certes auprès de lui. Donc celui qui est malade ici, ce n'est pas Allah, tabarak wa ta'ala, mais son serviteur. Mais son serviteur. Donc si tu l'aurais visité, donc tu l'aurais trouvé auprès de moi. Tu m'aurais trouvé auprès de lui. Donc, il dit par la suite le cheikh, la religion de l'islam nous est venue avec une chose qui prête à l'étonnance, mais elle n'est pas venue avec une chose qui est rendue impossible par la raison. Exemple, Allah tabaraka wa ta'ala descend, une descente qui lui incombe, tabaraka wa ta'ala, comme il dit lui-même, laïsa ka mithlihi shay'. Nul ne lui est ressemblant ou nul ne lui est semblable. Et lorsqu'on a interrogé l'imam Malik rahimahullah ta'ala au sujet de l'établissement d'Allah subhanahu sur le trône en disant Ar-Rahman ala al-arsh istawa, le tout miséricordieux s'est établi sur le trône, donc celui-ci il dit kayfa istawa, c'est-à-dire comment il s'est établi. Donc il ne demande pas la question ou ne pose pas la question au sujet de la compréhension de l'istiwa, mais il cherche la compréhension du sens. Le sens de l'istiwa, mais il demande au sujet de al-kayfiyya, c'est-à-dire le comment et la réalité yani de ces istiwa. Donc celui-ci a répondu, c'est comme une réponse que tout le monde je pense connaît, en disant al-istiwa au ma'loum, c'est-à-dire l'établissement est connu. Et al-kayf majhoul, le comment est inconnu, wal-iman bihi wajib, et le fait d'y croire est une obligation, et le fait de poser la question, yani sur le comment, est une innovation. Donc le fait de poser la question sur le comment est une innovation. Donc cette règle fait partie des bases d'Ahl Sunna wal Jama'a, contrairement aux gens de l'innovation, dont l'affirmation de ce qui est religieux reviennent à leur raison. Donc tout ce que l'aql n'accepte pas comme texte religieux, celui-ci est rejeté. Et comme on avait déjà cité, Allah tabarak wa ta'ala nous a garanti l'infaillibilité des textes religieux, mais il ne nous a pas donné la garantie quant à l'infaillibilité de l'aql. Donc la raison, il se peut que celui-ci se trompe, mais les textes religieux, non. Donc Ahlul Bid'ah, les gens de l'innovation comme le Mu'tazila ou Aqlaniyoun, c'est-à-dire ceux qui vénèrent leur raisonnement ou l'intellect. Et parmi ces gens-là, on a Muhammad al-Ghazali ainsi que Yusuf al-Qardawi. Au sujet de certains parmi les textes, yani en rapport avec l'aqida, on dit certains propos. Exemple, au sujet de l'hadith dans lequel le Nabi sallallahu alayhi wa sallam nous cite qu'Allah tabarak wa ta'ala yawm al-qiyamah sacrifiera la mort en apparence de al-kabsh al-amlah, yani le mouton, entre le paradis et l'enfer. Et après ceci, un appeleur dit aux gens du paradis, éternité sans plus de mort, et aux gens de l'enfer, éternité plus de mort. Donc celui-ci dit, donc nous ne connaissons pas la mort sous l'apparence de l'kabsh, ni de la vache et autres. Donc ceci le rend yani impossible. Il rejette ce texte-là. Deuxièmement, le hadith de Nabi sallallahu alayhi wa sallam, dans lequel il dit le chien noir et le diable. Donc il dit sur ce fait, Muhammad al-Ghazali, donc quelle est la différence entre le chien noir et le chien yani rouge et autres? Et si on ouvrait yani, la poitrine ou le ventre de chacun de ces chiens-là, on trouverait qu'ils ont le même organe. Donc, ceci a été posé, la question, c'est-à-dire la question au sujet du chien noir a été posée à Nabi sallallahu alayhi wa sallam. Donc, celui-ci dit dans le hadith lui-même, donc, quelle différence y a-t-il avec un chien noir et le chien roux? Donc, Nabi sallallahu alayhi wa sallam dit, le chien noir est le diable. Donc, le chien noir est le diable. Donc, ceci est une information qui nous vient de Nabi sallallahu alayhi wa sallam. Et celui-ci, yani, fait partie des choses que lorsqu'il passe entre la personne et sa sutra, annule sa prière. Annule sa prière. Donc, c'est une information qui nous vient de Nabi sallallahu alayhi wa sallam, au sujet duquel on se doit est islam, c'est-à-dire la soumission totale. Comme lui-même il dit, tabaraka wa ta'ala, fala wa rabbika la yu'minun, par ton Seigneur ne croiront pas, hatta yuhakkimuka fima shajara baynahum, tant qu'il ne t'aura pas pris juge au sujet de leur discorde, thumma la yajidu fi anfusihim harajan mimma qadayt, puis qu'ils ne trouvent aucune gêne dans ce que tu as donné comme yani jugement, wa yusallimu taslima, puis se sont soumis d'une manière totale. Donc il dit le cheikh par la suite, donc si le texte religieux semble se contredire avec la raison, donc chez Ahl Sunna wal Jama'a, il devance le texte religieux par rapport à la raison de la personne. Ça, en ce qui concerne la quatrième règle. Al-Qa'idatul Khamisa, la cinquième règle, l'obéissance des gouverneurs musulmans lorsqu'il n'y a pas désobéissance à Allah tabaraka wa ta'ala. Et ceci fait partie des fondements les plus importants d'Ahl Sunna wal Jama'a, au sujet duquel il y a le consensus, c'est-à-dire le consensus au sujet de l'obligation d'obéir aux gouverneurs musulmans. Et parmi ceux qui ont rapporté ce consensus, Al-Imam Harbu ibn Ismail al-Kirmani, rahimahullahu ta'ala, qui était un des compagnons de l'imam Ahmad ibn Hanbal, rahimahullahu ta'ala. Même si ces gouverneurs-là sont injustes, pervers, donc il est obligatoire à la personne de les écouter, les obéir dans une chose qu'il n'y a pas de désobéissance à Allah tabaraka wa ta'ala. Il dit Allah subhanahu wa ta'ala, dans le sens rapproché du verset, ô vous qui avez cru, obéissez à Allah et obéissez aux messagers et à ceux qui détiennent le pouvoir parmi vous. Et donc ici dans le verset, ceux qui détiennent le pouvoir parmi vous, les savants de l'islam ont donné l'explication disant que ceci englobe les savants de l'islam ainsi que les gouverneurs musulmans. Les gouverneurs musulmans. Puis le cheikh il dit par la suite, d'après la parole ici qu'on a citée, dans ce qu'il n'y a pas désobéissance à Allah subhanahu, car il n'y a pas de désobéissance aux créatures dans les désobéissances du créateur tabaraka wa ta'ala. Puis Allah subhanahu nous cite dans le Coran au sujet de deux parents qui sont mécréants et l'ordre de les obéir dans quoi? Dans ce qui a obéissance à Allah tabaraka wa ta'ala et l'interdiction de les obéir dans ce qui a désobéissance à Allah subhanahu wa ta'ala. Donc il dit Allah subhanahu dans le sens rapproché du verset, et si tous deux te forcent à m'associer ce dont tu n'as aucune connaissance, alors ne leur obéis pas, mais reste avec eux ici-bas de façon convenable, et ensuite et suis le sentier de celui qui se tourne vers moi ensuite est votre retour, et alors je vous informerai de ce que vous faisiez. Donc, Sourate Luqman, verset 15. Là. Donc, l'obéissance du gouverneur est une obligation. Comme c'est venu dans le hadith qui est rapporté par l'imam Muslim, d'après le compagnon Ibn Omar, radiyallahu ta'ala anhuma, il est obligatoire à la personne musulmane d'écouter et obéir dans ce qu'il aime ou qu'il déteste. Sauf dans le cas où on lui ordonne une désobéissance. Et lorsqu'on lui ordonne une désobéissance, fala sam'a wa la ta'a. Donc il n'y a aucune écoute et aucune obéissance. Donc il dit le cheikh ici, avant qu'on ne cite notre hadith, inshallah ta'ala, ceci ne signifie pas que la personne ici, la parole de Nabi sallallahu alayhi wa sallam, et lorsqu'on lui ordonne une désobéissance, donc pas d'écoute ni d'obéissance dans ce hadith-là, donc ceci ne signifie pas que il sort de son obéissance d'une manière totale. Mais l'ordre de ne pas l'écouter ici et de ne pas l'obéir ici porte sur l'interdiction et porte sur la désobéissance et non sur ses ordres d'une manière totale et générale. Et aussi c'est venu dans le hadith de l'Irbad ibn Sari radiallahu ta'ala an, dans lequel celui-ci dit, le prophète ensemble nous a fait une exhortation éloquente, de quelle nos yeux coulèrent de larmes et nos cœurs frémissaient. Puis on nous dit, ô messager d'Allah, comme si c'était un discours d'adieu, donc donne-nous quelques exhortations. Donc il dit, je vous exhorte la piété d'Allah tabaraka wa ta'ala, et obéir et écouter à ceux qui vous gouvernent, même si celui-ci est un esclave. Dans une version, An-Nabi sallallahu alayhi wa sallam, il dit, comme si sa tête était du raisin sec. Donc ici, le cheikh, il dit, Az-Zabiba, c'est-à-dire, il a le cheveu sous forme de raisin sec. Je ne sais pas comment on dit ça en français. Hein? Crépus. Donc chez nous, les Africains, il y a le cheveu en boule comme ça. On appelle ça « Ka'anna ra'sahu zabiba ». Donc il a une tête, il y a les cheveux de cette forme-là. En boule, il y a sur sa tête. Khair, inshallah. Et donc, venu dans le hadith de Hudayfa, chez Muslim, radiyallahu ta'ala anhum ajma'in, dans lequel le Nabi s'ensemble sur le hadith, en citant qu'il viendra des a'imma, des gouverneurs, qui ne guideront pas par ma guidée, ils ne suivront pas ma sunna, donc celui-ci demande, écoutez, obéis-les, même s'ils frappent ton dos et prennent tes biens. Puis il répète à Nabi sallallahu alayhi wa sallam, écoute et obéis. Donc la désobéissance du gouverneur musulman n'engendre aucun bien. Donc regardez ce qui se déroule à l'heure actuelle, que ce soit en Libye, que ce soit en Égypte, que ce soit en Syrie, même si nous n'agréons pas ce que Bachar al-Assad a fait, qui est lui suit le madhab de al-Nusayriya al-Alawi. Puis il dit le cheikh par la suite, hafidhahullah ta'ala, combien de personnes ont été tuées durant ces mudaharat et d'autres parmi les pratiques Allah al-Musta'an, et tout ceci est causé par le fait d'être sorti face au gouverneur. Le Nabi sallallahu alayhi wa sallam nous a ordonné la patience, et on voit à l'heure actuelle les takfiris, je crois qu'on les appelle les takfiris, qui ordonnent aux gens de sortir contre ce dernier. Donc, un Nabi s'ensemble dit sur ce fait, concernant les conditions de sortir contre lui, illa an tarau kufran bawah, jusqu'à ce que vous voyez une mécréance claire au sujet duquel vous aurez des arguments auprès d'Allah tabaraka wa ta'ala. Donc il est permis, dans le cas où celui-ci apparaît d'une manière claire, une mécréance qui fait sortir de l'islam, mais ceci avec comme condition la capacité du peuple. Et deuxièmement, ceci n'engendre pas un mal plus grave que celle qui n'existe déjà. Donc je répète, inshallah ta'ala, résumé de ce que le shir a cité comme condition ici à travers ses preuves religieuses. Premièrement, le fait qu'il ait montré une mécréance qui fait sortir de l'islam d'une manière claire. Deuxièmement, au sujet duquel on aura des arguments auprès d'Allah yawm al-qiyamah. Deuxièmement, le fait que les gens ont la capacité de l'enlever. Troisièmement, et que ceci n'engendre pas un mal plus grand que celle qui n'existe déjà. Donc, dans le regroupement de ces conditions et l'existence de ces conditions, dans ce cas-là, il est permis de faire yahni cet acte-là, c'est-à-dire sortir contre le gouverneur. Donc, le Nabi sallallahu alayhi wa sallam, lorsqu'il nous a ordonné de patienter, de ne pas sortir contre le gouverneur, car c'est une miséricorde qu'Allah tabaraka wa ta'ala nous a donnée. Et que les méfaits ou les nuisances qui se cachent derrière la désobéissance ou les sorties face au gouverneur, aucune personne ne sera épargnée d'elles. Et donc le Nabi s'ensemble dans le hadith de Hudayfa, comme on a cité, même si celui-ci frappe ton dos et prend tes biens, donc un Nabi s'ensemble dit écoute et obéis. Et donc vient le takfiri par la suite et dit aux gens sortez contre le gouverneur. Donc on lui dit de qui prendrons-nous yahni l'information? Est-ce de Nabi s'ensemble qui nous a ordonné la patience après qu'Allah tabaraka wa ta'ala l'ait décrit comme étant le fait que le Nabi sallallahu alayhi wa sallam ne parle pas sous le fait de la passion, mais c'est une révélation qu'Allah tabaraka wa ta'ala lui a inspirée, ou à ces gens-là? Donc la réponse, sans aucun doute, c'est-à-dire suivre la parole de Nabi sallallahu alayhi wa sallam. من هذا الذي اسمه فوزي من مدينه اليس هم الاخوه السلفيين ايضا من القواعد والاصول التي قام عليها منهج اهل السنه والجماعه البدء بالاهم وما هو الأهم ما هو هذا الشيء الأهم الدعوة إلى التوحيد فأهل السنة والجماعة أساس دعوتهم إلى الله جل وعلا الدعوة إلى التوحيد الذي هو أعظم مأمور أمر الله بجل وعلا عباده والتحذير من الشرك الذي هو أعظم ذنب عصي الله بجل وعلا فدعوة جميع الأنبياء قال تعالى ولقد بعثنا في كل أمة رسولا أن اعبدوا الله واجتنبوا الطاغوت وقال تعالى وما أرسلنا من قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاعبدون هذه دعوة الأنبياء دعوة الأنبياء جميعا أتوا إلى عبادة الله جل وعلا دعوا إلى عبادة الله إلى توحيد الله جل وعلا وهكذا رسول الله صلى الله عليه وآله وسلم لما أرسل معاذا إلى اليمن قالوا إنك تأتي قوما أهل كتاب فليكن أول ما تدعوهم إليه شهادة أن لا إله إلا الله، الدعوة للتوحيد. التوحيد عباد الله هو أعظم مأمور به، من أجل خلق الله تعالى الخليقة، ومن أجل أرسل الله رسلا، ومن أجل أنزل الله الكتب. قال جل وعلا وما خلقت الجن والإنس إلا ليعبدون، فالله جل وعلا خلقنا لنعبده، لم يخلقنا عبثا ولم يتركنا سدى. قال تعالى أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون، فتعالى الله الملك الحق لا إله إلا هو رب العرش الكريم. يقول صلى الله عليه وسلم أفضل ما قلت أنا والنبيون من قبلي لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير. ما من رسول بعثه الله إلا بدأ بالتوحيد أولا، وهذا هو منهج أهل السنة والجماعة في كل زمان ومكان. دعوتهم أساس التوحيد، دعوتهم أساسها ماذا؟ التوحيد. يبدأون بالتوحيد لأنه أهم الأمور، ويحذرون من الشرك لأن الشرك هو أعظم الذنوب. قال تعالى إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. قال تعالى مخاطبا نبيه محمدا ولئن أشركت ليحبطن عملك ولتكونن من الخاسرين، بل خاطب جميع الأنبياء ولو أشركوا لحبط عنهم ما كانوا يعملون. وقال تعالى وقدمنا إلى ما عملوا من عمل فجعلناه هباء منثورا. فالشرك هو الذنب الذي لا يغفر والكسر الذي لا يجبر، أعني بالشرك الأكبر من مات عليه صاحبه مخلد في النار، إنه من يشرك بالله فقد حرم الله عليه الجنة ومأواه النار وما للظالمين من أنصار. صلى وصام وزكى وحج وتصدق، لكنه مات على الشرك الأكبر، مات على الشرك الأكبر. ما وحد الله جل وعلا في عبادته، يستغيث بغير الله فيما لا يقدر عليه إلا الله، هذا شرك بالله. ذبح لغير الله، قال تعالى قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. قال تعالى فصلي ربك وانحر، صلي لربك وانحر. فالذي ينحر ويذبح لغير الله كما يفعل الجهال عباد القبور، يذبحون الذبائح ويتقربون بها إلى أصحاب القبور، هؤلاء هم على الشرك، هم على الشرك. فمن مات على الشرك الأكبر أولا لا يغفر له، إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. ثانيا أن من مات على الشرك الأكبر حبط عمله، حبط عمله. وقدمنا إلى ما عملوا من عمل فجعلناه هباء منثورا، لأن الله جل وعلا أمرنا بالإخلاص لا، فقال تعالى وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء. وقال جل وعلا فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. ف فمن أشرك في عبادة الله جل وعلا. لهذا دعوة الأنبياء كانت بدايتها التوحيد. الدعوة أن نبدأ بالأهم، هذا أصل من أصول أهل السنة والجماعة. نرى بعض الجماعات اليوم يبدأون بفضاء الأعمال، جماعة التبليغ يبدأون بفضاء الأعمال، كيف تأكل، آداب الأكل، آداب النوم، آداب الأكل، آداب النوم. سبحان الله، أبدأوا بالتوحيد يا عباد الله، عرفوا الناس معنى لا إله إلا الله، هم لا يعرفون معنى لا إله إلا الله. جماعة التبليغ يقولون لا إله إلا الله، لا خالق لا رازق إلا الله، يقولون إخراج اليقين الفاسد وإدخال اليقين الصحيح على ذات الله، هذا تعريفهم لمعنى لا إله إلا الله. أما الإخوان المفلسون فدعوتهم دعوة سياسية، دعوة سياسية، لا يهمهم الدين، الكرسي، الذي يهمه الكرسي. موسى عليه السلام لما نجاه الله جل وعلا من كيد فرعون قال واترك البحر رهوى إنهم جند مغرقون، كم تركوا من جنات، زيد، من جنات وعيون، وعيون وزروع ومقام كريم، نعم، ونعمة كانوا فيها، ونعمة كانوا فيها فكهين. تركوا هذه النعم وتركوا هذه الخيرات. هل موسى عليه السلام لو كان يبحث عن الملك ويبحث عن الدنيا ومتاعها والأموال والقصور لما هلك الله فرعون قال لبني إسرائيل تعالوا معي لنعود إلى ما ترك فرعون؟ هل رجع موسى عليه السلام ليأخذ ما ترك فرعون؟ لأن دعوته ماذا؟ دعوة للتوحيد، دعوة إلى التوحيد، وهكذا دعوة نبينا. عرضت عليه الدنيا، عرض عليه المال، في حديث ضعيف لو وضعوا الشمس في يميني والقمر في يساري على أن أترك هذا الأمر ما تركته حتى يظهره الله أو أهلك دونه. الأنبياء لم يأتوا للدنيا، لم يأتوا للكراسي، إنما أتوا لإخراج الناس من الشرك والكفر إلى عبادة الله الواحد الديان. فالإخوان المفلسون دعوتهم إلى الكراسي سياسية، دعوة سياسية، لهذا يقومون بالمظاهرات، لهذا يقومون بالمظاهرات والانتخابات وإلى آخره. وحتى إذا حكموا يعني لن يغيروا شيئا، لن يغيروا شيئا، لن يغيروا شيئا. لماذا؟ لأن دعوتهم ليست هي الدين، دعوتهم ليست هي الدين، وإنما دعوتهم دعوة سياسية. ومن كان على شاكلتهم من هذه الدعوات الباطلة، وأنا أقول من هذا المكان، تبقى مع جماعة التبليغ 100 سنة ما تتعلم شيئا، تبقى مع الإخوان المفلسين 100 سنة ما تتعلم شيئا، ما تعرف عقيدتك. لا إله إلا الله عند الإخوان معناها لا حاكمية إلا لله. الحاكمية نعم، نحن نؤمن بالحاكمية، إن الحكم إلا لله، ولكن ليس هذا معنى لا إله إلا الله. لا إله إلا الله معناها لا معبود حق إلا الله، إفراد الله تعالى بالعبادة، وهي كلمة لها ركنان، لا إله، لا إله، نفي لكل ما يعبد من دون الله. فإذا قلت لا إله تنفي كل معبود من دون الله. إلا الله إفراد الله، إثبات العبادة لله، نفي وإثبات. يقولون لا إله إلا الله معناها لا حاكمية إلا لله، يفسرون لا إله إلا الله بالحاكمية، ويجعل الحاكمية هي أهم من الدعوة إلى التوحيد. ولهذا يدعون الحاكمية، لكن لا يحذرون من الشرك أصحاب القبور، لا يحذرون ممن يذبح لغير الله، لا يحذرون من الشرك، لا يبالون بها كجماعة التبليغ كذلك، لا يحذرون من الشرك. هم يصلون في المساجد التي فيها قبور، بل إن رؤوس مؤسس هذه الدعوة أين هم؟ لما ماتوا دفنوا أين؟ في المسجد. والرسول صلى الله عليه وسلم يقول لعن الله اليهود والنصارى، لعن الله اليهود والنصارى إذا مات فيهم الرجل الصالح بنوا عليه المسجد. المساجد لم تبنى للموتى، وإنما تبنى ليعبد الله فيها جل وعلا. إذن من أصول أهل السنة والجماعة البدء بالأهم، البدء بالدعوة إلى التوحيد. كثير من الناس يا عباد الله هم واقعون في الشرك، كثير من الناس هم واقعون في الشرك لجهل بحقيقة التوحيد. انظر ماذا يحدث في بلاد الإسلام، ما يسمونه بالزردة، وما يسمونه بالوعدة. تسمعون بهذا أو لا تسمعون؟ زردة سيدي فلان، سيدي عبد القادر، أو سيدي عمار، أو نحو ذلك. موسم، منهم من يتخذ فصل الربيع موسما لهذه الزردة، منهم من يتخذ فصل الصيف موسما لهذه الزردة. ماذا يفعلون في هذه الزردة؟ ها؟ يذبحون ويتقربون لسيد فلان وفلان وفلان. وهنا أريد أن أبين شبهة، أن أرد عن شبهة عباد القبور. ما هي هذه الشبهة؟ يقول نحن قمنا بزردة سيد فلان مثلا، طلبنا منه المطر، فلما قربنا إليه هذا القربان وذبحنا الذبائح نزل المطر. فيظن البعض أن هذا الولي استجاب لدعوته وهو الذي أنزل المطر وجاء بالمطر. هذه الشبهة فندها شيخ الإسلام ابن تيمية رحمة الله عليه، قال يا إما وإما، إما أن يكون استدراجا لهؤلاء ليزدادوا في الكفر، فلما أزاغوا أزاغ الله قلوبهم، استدراج لهم. وإما أنه صادف قدرا، وإما أنه صادف قدر، لما دعا وذبح كان في علم الله وفي قدر الله جل وعلا في تلك الساعة أن ينزل المطر، فالشيطان يلبس على أصحاب القبور وعباد القبور. فلهذا أيها الدعاة، أيها السلف، بين للناس حقيقة التوحيد، بين لهم حقيقة الشرك، لأن هذا أصل من أصول دعوتك، الدعوة للتوحيد إلى لا إله إلا الله. عرف الناس معنى لا إله إلا الله، ما هي شروط لا إله إلا الله، لأن هناك من يقول لا إله إلا الله ثم يأتي بما يناقضها. نرى بعض الناس اليوم هنا في هذه الديار وفي غيرها تجد يعني في سيارته يعلق عبارة عن خمسة يد هكذا، ومن الكذب والافتراء يسمون هذه يد فاطمة. لماذا فاطمة؟ يا مفتري يا كذاب تكذب. لماذا فاطمة؟ سبحان الله، يعلقها في سيارته، يعلقها في باب بيته. لماذا؟ يعتقد أن هذه الخمسة ترد عليه العين، تقيه من العين. ومن العادات والبدع والاعتقادات الفاسدة عندما يسمع بعضهم يعني كلام فيه مثلا نوع من الحسد أو نوع، فيقول له خمسة في عينك، خمسة في عينك. معنى لما تقول خمسة في عينك هل بمعنى خلاص؟ يعني أبعدت العين عن نفسك؟ هذا جهل. وهذا في الحقيقة عباد الله أعداء الإسلام، هذا صنيع أعداء الإسلام الذين يصدون المسلمين عن كتاب الله جل وعلا. خمس آيات تقيك من العين. قل أعوذ برب الفلق، من شر ما خلق، ومن شر غاسق إذا وقب، ومن شر النفاثات في العقد، ومن شر حاسد إذا حسد. استبدلنا هذه الآيات بهذه اليد. سبحان الله، الناس واقعون في الشرك. لماذا؟ لأنهم ما عرفوا حقيقة التوحيد. والمصيبة يا عباد الله، تعظم عندما يأتي هؤلاء الدعاة، دعاة السوء، دعاة على أبواب جهنم يدعون إليه، من استجاب لهم قذفوا فيها. دعاة على أبواب جهنم، دعاة السوء، علماء السوء الذين صوروا للناس الشرك في قالب ماذا؟ في صورة التبرك والتوسل. فإذا جئت أنت أيها الداعية إلى الله جل وعلا، أيها الداعي إلى الله، قلت هذا شرك، قال لك العوام ماذا؟ قال هذا توسل وتبرك، نتوسل بالصالحين. فإذا قلت لهم لا يجوز التقرب إلى هذا الولي، لا يذبح، يقولك أنت عدو لأولياء الله الصالحين. قال الله ألا إن أولياء الله، ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. أتمم، الذين آمنوا وكانوا يتقون، الذين آمنوا وكانوا يتقون. الصالحون لا يرضون من أحد أن يعبدهم من دون الله جل وعلا. ولذيق الوقت أقف عند هذا الحد. هناك قواعد أخرى من هذه القواعد، التحذير من أهل البدع والأهواء. من هذه القواعد الوسطية أن أهل السنة وسط بين هذه الطوائف، وسط بين الخوارج والمعتزلة وبين المرجئة، وسط في باب الأسماء والصفات بين المعطلة والمشبهة، وسط في الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين بين ماذا؟ بين النواصب وبين الخوارج والروافض الذين يكفرون أصحاب النبي صلى الله عليه وآله وسلم. هذا والله أعلم بالصواب، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. نعم. و وعليكم السلام. بارك الله فيك. عندنا درس يا أخي. لبس الحمد لله. ما تتصل. تصل فيما بعد. بارك. قلت لك عندنا درس. بارك الله فيك وأحسن الله إليك. بعد العشاء على الساعة 8:30 تصل علي. أي نعم. السلام عليكم. Donc il dit le cheikh, hafidhahullah ta'ala par la suite, al-qaidatu sadisa, la sixième règle. Qabla an tutarjim, aqul, barakallahu fikum, ahsanallahu ilaykum. Hadhi al-qawa'id, allati sami'tumuha al-an, balliguha li khayrikum. Hadhi amana. Wa'amalu biha. Lianna al-da'wa, الدعوة السلفية ليست كلاما. الدعوة السلفية ليست كلاما. أنا سلفي. نعم سلفي. لكن العمل. العلم معرفة العبد ربه. ومعرفة نبيه. ومعرفة دين الإسلام بالأدلة. أول العلم. والعلم قبل القول والعمل. ثم ماذا؟ العمل به. ثم ماذا؟ الدعوة إليه. ثم ماذا؟ الصبر على الأذى. والدليل قوله تعالى والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. والرسول صلى الله عليه وسلم يقول بلغوا عني ولو آية. بلغوا عني ولو آية. فبلغوا يا عباد الله ما سمعتموه الآن فلكم الأجر ولكم الثواب. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم. بارك الله في الجميع وأحسن الله في الجميع. Donc il dit le cheikh par la suite, hafidhahullah ta'ala, la sixième règle, le fait de débuter par ce qui est le plus important. Et donc qu'est-ce qui est le plus important? Donc le cheikh pose la question, hafidhahullah ta'ala, puis il donne la réponse. C'est-à-dire le fait d'appeler les gens à l'unicité d'Allah, tabarak wa ta'ala. Et ceci est le fondement de la religion et le plus grand ordre qu'Allah subhanahu wa ta'ala a ordonné d'exécuter. Et la mise en garde contre le polythéisme et l'association, et ceci est le plus grand péché qu'on a pu désobéir à Allah subhanahu wa ta'ala. Et ceci est la da'wa, l'appel de tout messager prophète, comme Allah subhanahu wa ta'ala il dit وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أُمَّةٍ رَسُولًا أَنْ اِعْبُدُ اللَّهَ وَاجْتَنِبُ الطَّاغُوتِ. Nous avons certes envoyé dans chaque communauté un messager pour leur dire adorez Allah et écartez-vous du taghout. Et comme il dit Allah tabaraka wa ta'ala وَمَا أَرْسَلْنَا مِنْ قَبْلِكَ مِنْ رَسُولٍ إِلَّا نُوحِي إِلَيْهِ أَنَّهُ لَا إِلَهَ إِلَّا أَنَا فَاعْبُدُ. Donc nous n'avons envoyé avant toi aucun messager sans qu'on lui ait révélé nulle divinité en droit d'être adorée si ce n'est moi, donc adorez-moi. Et voici le prophète sallallahu alayhi wa sallam qui a envoyé Mu'adh ibn Jabal radiyallahu ta'ala anhu Yaman, par lequel il dit ô Mu'adh, tu vas certes rencontrer les gens du livre, que la première chose vers laquelle tu les appelles qu'ils attestent qu'il n'y a aucune divinité en droit d'être adorée véritablement si ce n'est Allah tabaraka wa ta'ala, et que Muhammad est le messager d'Allah alayhi salatu wa salam. Donc Allah subhanahu, donc l'unicité d'Allah subhanahu est le plus grand ordre qu'Allah subhanahu a ordonné d'exécuter. Et de par sa cause, Allah a créé la création et a envoyé les messagers et a descendu les livres. Allah subhanahu dit dans le sens rapproché du verset, « Je n'ai créé al-djinn et les hommes que pour qu'ils m'adorent. » Donc Allah subhanahu nous a pas créé en vain. Comme il dit lui-même, أَفَحَسِبْتُمْ أَنَّمَا خَلَقْنَاكُمْ عَبَثًا وَأَنَّكُمْ إِلَيْنَا لَا تُرْجَعُونَ فَتَعَالَى اللَّهُ الْمَلِكُ الْحَقُّ لَا إِلَهَ إِلَّا هُوَ رَبُّ الْعَرْشِ الْكَرِيمِ. Il dit dans le sens rapproché du verset dans Sourate Al-Mu'minun, versets 15 et 16, « Pensiez-vous que nous vous avions créé sans but et que vous ne seriez pas ramenés vers nous? Que soit exalté Allah, le vrai souverain, pas de divinité en dehors de lui. Pas de divinité en dehors de lui, le Seigneur du trône sublime. » Et le Nabi sallallahu alayhi wa sallam, il dit, « La meilleure chose que j'ai dit, moi ainsi que les messagers qui m'ont précédé, « La ilaha illallah wahdahu la sharika lah, lahu al-mulku wa lahu al-hamdu wa huwa ala kulli shay'in qadir. » Donc il n'y a nul messager, prophète, sans que celui-ci n'ait débuté son prêche ou son appel vers l'islam par l'unicité d'Allah, tabaraka wa ta'ala. Et ceci est la méthodologie de Ahl al-Sunnah wal Jama'a en n'importe quel lieu et à n'importe quel yani, siècle ou temps ou époque. Ils mettent en garde les gens face au danger du polythéisme et l'association, qui est le plus grand péché qu'on peut yani, désobéir à Allah subhanahu. Il dit Allah subhanahu, le sens rapproché du verset, certes Allah ne pardonne pas qu'on lui donne quelque associé, hormis cela il pardonne à qui il veut. Il interpelle son prophète alayhi salatu wassalam et lui dit, nous t'avons certes révélé, ainsi que ceux qui t'ont précédé, si tu donnes quelque associé à Allah, Allah annule toutes tes œuvres et tu seras parmi les perdants. Et même plus encore, Allah subhanahu wa ta'ala interpelle tous les messagers en leur disant, وَلَوْ أَشْرَكُوا لَحَبِطَ عَنْهُمْ مَا كَانُوا يَعْمَلُونَ. Et s'ils auraient donné quelque associé à Allah, Allah aurait effacé toutes leurs œuvres. Et donc celui qui meurt sur le grand polythéisme, celui-ci, Allah subhanahu wa ta'ala, effacera toutes ses œuvres. Comme il dit lui-même, وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. Donc nous avons considéré tout ce qu'ils ont œuvré, tout ce qu'il a œuvré, comme une poussière éparpillée. Donc cette personne-là qui a prié, qui a jeûné, qui a donné la zakat, mais qui est mort sur le polythéisme majeur, de sorte qu'il a demandé le secours de notre qu'Allah subhanahu, dans une chose que seul Allah peut exécuter, ou égorgé ou sacrifié pour un autre qu'Allah subhanahu, comme celui-ci dit dans le Coran, dans le sens rapproché du verset, dit tous mes prières, mes actes de dévotion, ma vie et ma mort appartient au Seigneur de l'univers, nul associé à lui, c'est de ceci qu'on m'a ordonné et je suis le premier à me soumettre. Et celui-ci dit tabaraka wa ta'ala dans le sens rapproché du verset, فَصَلِّ لِرَبِّكَ وَنْحَرْ. Prie pour ton Seigneur et sacrifie. Et comme on le voit à l'heure actuelle, les pratiques ou les agissements des adorateurs des tombeaux, de sorte qu'ils sacrifient pour ceux qui sont dans le tombeau, en se rapprochant d'eux, donc ceci est du polythéisme. Wallahu al-musta'an. Et donc celui qui meurt sur cet acte-là, celui-ci a annulé toutes ses œuvres. Et le cheikh, par la suite, hafidhahullah ta'ala, détaille parmi les dangers qui pèse sur celui qui tombe dans le polythéisme majeur, premièrement, Allah ne lui pardonne pas, comme le verset qu'on a cité tout à l'heure. Deuxièmement, toutes ses œuvres, lorsqu'il meurt sur cet acte-là, sera effacé. Car Allah subhanahu wa ta'ala nous a ordonné l'exclusivité du culte, qui est l'ikhlas. Donc il dit Allah subhanahu wa ta'ala, وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُ اللَّهِ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفًا وَيُقِيمُ الصَّلَاةَ وَيُؤْتُ الزَّكَاةَ وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ. On ne leur a ordonné cependant que d'adorer Allah sans rien lui associer, d'accomplir la prière, de s'acquitter de la zakat, et ceci est la religion de droiture. Et Allah subhanahu wa ta'ala dit, dans le sens rapproché du verset dans Surat Al-Kahf, et c'est le dernier, parmi les derniers versets, Allah tabarak wa ta'ala dit, le début du verset, frère. Faman kana yarju liqa rabbi falyamal. Maalish. Celui qui espère la rencontre de son Seigneur, faman kana yarju liqa rabbi falyamal 'amalan saliha, qu'il accomplit les bonnes œuvres, wa la yushrik bi ibadati rabbih ahada, et qu'il ne donne aucun associé dans l'adoration de son Seigneur tabaraka wa ta'ala. Donc ceci est le fondement même de l'appel de la da'wa des messagers, prophètes, alayhimu salatu wassalam. Non, comme on le voit à l'heure actuelle, non pas comme on le voit à l'heure actuelle, au sujet de ces ajama'at, ces groupes, comme At-Tablir, qui appellent les gens vers fada'il al-a'mal, les mérites des œuvres, c'est-à-dire comment se nourrir, comment se vêtir, etc. Et les Khwan, qui eux appellent les gens, qui appellent Afwan, que leur da'wah se base juste pour la prise du pouvoir. Yani al-kursi, la prise du pouvoir. Mais ils n'appellent nullement à la religion d'Allah, tabarak wa ta'ala. Puis le shir, il a donné une qissa concernant Moussa alayhi salatu wassalam, lorsqu'Allah, tabarak wa ta'ala, a détruit Pharaon et ceux qui l'ont suivi. Donc, celui-ci dit à Moussa, Watrukil Bahra Rahwa. Donc, il a ordonné de délaisser la mer telle qu'elle est. Innahum Jundum Mughraqun. Car ce sont l'armée, ou cette armée-là sera noyée. Donc, après qu'Allah les a tous détruits, donc Moussa n'est pas revenu sur ses pas, malgré que Pharaon a délaissé tous ses biens. Donc ceci nous montre ici, comme le dit le cheikh, que les anbiya, les prophètes, ne sont pas venus pour le bas-monde. Ils ne sont pas venus pour prendre les pouvoirs, mais sont venus pour appeler les gens à l'adoration d'Allah, tabaraka wa ta'ala. Ainsi est l'exemple de notre prophète, sallallahu alayhi wa sallam, à qui la dunya lui a été présentée, et celui-ci l'a refusé. Et dans le hadith da'if, Al-Nabi sallallahu alayhi wa sallam, il saurait rapporter de lui qu'il ait dit, si le soleil serait mis dans une de mes mains et la lune dans l'autre, pour que je délaisse yani cet ordre, c'est-à-dire cette religion ou cet appel vers Allah subhanahu wa ta'ala, je ne le ferai pas. Donc Les frères musulmans, leur but, c'est juste le pouvoir. C'est pour cela qu'ils appellent les gens à la manifestation, au vote et autres parmi leurs pratiques, Allah al-Musta'an. Et même si cela aurait le pouvoir, donc ils ne feraient pas appliquer la religion d'Allah tabarak wa ta'ala. Donc il dit le shaykh, hafidhahullah ta'ala, mi'atasana, c'est ça. Donc si tu restes avec les tablighs 100 ans, tu n'apprendras rien de ta religion avec ces gens-là. Et dans le cas où tu resteras avec les ikhwan, les frères musulmans, le cas est semblable, c'est-à-dire tu n'apprendras rien de ta religion. Donc eux, ils expliquent et donnent la définition ou la signification de la ilaha illallah que c'est al-hakimiyya, c'est-à-dire le jugement n'appartient qu'à Allah subhanahu wa ta'ala. Donc Ahlus Sunnah ont une croyance ferme concernant le fait que le jugement appartient à Allah tabarak wa ta'ala seul. Mais ceci n'est pas la signification de la ilaha illallah. Et la signification de la ilaha illallah, c'est nulle divinité en droit d'être adorée véritablement si ce n'est Allah tabarak wa ta'ala. Donc ces gens-là ont fait de l'hakimiyya une chose plus importante que le fait d'appeler à l'unicité d'Allah tabarak wa ta'ala et à son adoration seule. Et ces gens-là ne mettent pas en garde les gens contre le méfait du polythéisme dans l'adoration d'Allah subhana, comme on le voit à l'heure actuelle, les pratiques des adorateurs de tombeaux. Et ceci est la pratique aussi d'établir qui prie dans une mosquée dans laquelle ils ont fait rentrer des tombeaux. Et parmi les tombeaux existants dans leur mosquée, qui est considéré comme leur merkaz, c'est-à-dire il y a le tombeau de leur fondateur qui est Ilyas, Wallahu al-Musta'an. Donc beaucoup d'entre les musulmans à l'heure actuelle tombent dans ce pratique-là qui est le polythéisme et l'association. Et la cause de tout cela revient tout d'abord à l'ignorance. Et ceci, comme on en témoigne de ce qui se passe dans certains pays musulmans, Wallahu al-Musta'an. Donc tu vas m'aider, Inch'Allah, mon frère. Ça veut dire quoi, les Zardas? Les Zardas, c'est... Donc je ne sais pas comment on dit ça, les Zardas, dans la langue française. Mais les Walima, ils disent le repas. Non, Walima, ce n'est pas deux heures. Il faut un gros repas. Ah, justement, il n'y a pas de traduction. Qui sait... Hein? Ah, ils disent un festin, mais... Non, un festin, mais bon, en French, en plus, il n'y a pas de contexte qui est incombe ici. Mohim. Il faut expliquer juste ce qui se passe dedans. Non. Non, donc, vous m'excuserez, les frères, je ne suis ni French, donc je suis d'origine malgache. Donc, vous m'excuserez sur des erreurs, hein, au niveau du French. Non, donc c'est pas voulu. Donc il dit le cheikh par la suite, hafidahullah ta'ala, concernant certaines pratiques qui est usées par les gens dans certains pays musulmans, à savoir ce qu'on appelle Zarda de Sidi Foulan. Donc cette pratique-là consiste à ce que chaque homme pieux, comme il le considère, on lui a attribué des saisons. Chaque saison, yani on fait un festin en l'honneur de Sidi Foulan. C'est annuel. Non. C'est annuel, mais parfois ils choisissent. Non. Ils choisissent parfois, il y en a un qui c'est le printemps, l'autre Sidi Foulan c'est l'été, mais c'est un truc annuel. Non. Bijazik, mon frère. Donc yani ces pratiques-là sont très régulières, comme le frère il dit. Annuel. pense que tout le monde comprend qu'est-ce qui est annuel. Et ceci, ils organisent des festins en leur honneur. Donc il dit ici le cheikh, voici une choubha et la réponse. Il se peut que ces gens-là, lorsqu'ils font cette pratique, par laquelle ils demandent certaines choses à ces gens-là qui sont morts dans leur tombeau, exemple, la demande de pluie, il se peut que lors de cette demande, et après qu'ils aient sacrifié en leur honneur, ou pour eux, c'est-à-dire, du ciel tombe la pluie. Donc, quelle est la réponse à cette ambiguïté? Car ceci peut susciter, yani, une shubha, ou un doute venant de celui qui ne connaît pas l'aqida. Donc, Cheikh l'Islam Ibn Taymiyyah, rahimahullah ta'ala, a répondu à cette ambiguïté. Et ceci en deux points. Premièrement, ceci est considéré comme étant ce qu'on appelle al-istidraj. C'est-à-dire qu'Allah tabaraka wa ta'ala ruse contre ces gens-là. Comme Allah subhanahu wa ta'ala dit, فَلَمَّا زَارُوا أَزَارَ اللَّهُ قُلُوبَهُمْ. Lorsqu'ils se sont égarés, ils ont aimé l'égarement, Allah les a laissés dans leur égarement. Donc le but de ce istidraj, c'est-à-dire de les enfoncer dans leur mécréance. De les enfoncer dans leur mécréance. Deuxièmement, ceci coïncidait avec le décret d'Allah tabaraka wa ta'ala. Et celui-ci a décrété qu'à ce moment-là, il pleuvra. Donc, ça a coïncidé avec la demande de ces gens-là en faveur de ceux qui sont dans les tombeaux. En faveur de celui qui est dans le tombeau. Donc il dit le cheikh par la suite, un appel à tout prédicateur et à tout salafi, c'est-à-dire de montrer et d'enseigner aux gens la signification de la ilaha illallah. Car beaucoup de gens disent cette parole, mais n'ont aucune connaissance concernant sa signification, concernant ses piliers et concernant ses conditions. Donc ces piliers, comme le cheikh l'a cité, hafidhahullah ta'ala wa ra'a, ils se basent sur deux choses. La première chose, c'est la négation de toute adoration vouée à un autre qu'Allah tabaraka wa ta'ala, et le deuxième, l'affirmation de tous ces cultes et toutes ces adorations au Allah tabaraka wa ta'ala seul, sans associé. Et ces piliers sont au nombre de 7 ou de 8 selon les savants de l'islam. Donc il dit le shir par la suite, hafidhahullah ta'ala, comme on le voit dans les pratiques de certains, que ce soit dans cette ville ou d'autres parmi les villes dans lesquelles on retrouve dans la voiture d'une personne, yani la main de Fatima, comme ils disent. Et ceci est une attribution qui est mensongère. Ceci est une attribution qui est mensongère. Donc la aqida, la croyance de ces gens-là, en ce qui concerne ces 5 mains, c'est-à-dire que celui-ci les protège du mauvais œil. Les protège du mauvais œil. Et certains même sont arrivés à un point que lorsqu'une personne dit des propos qui peuvent susciter le mauvais œil en leur faveur, celui-ci plaque, je pense qu'on dit comme ça, plaque ses 5 doigts ou sa main dans sa totalité face, yani, au visage de la personne. Khamsa, ils disent. 5. Et ceci fait partie des ruses des ennemis de l'islam dans le but de dévier et d'égarer les gens dans leurs croyances. Donc, au lieu de citer 5 versets qui protégera la personne du mauvais œil, celui-ci dit 5 ou se vêtir de ce collier dans lequel il y a 5 doigts qu'ils attribuent à Fatima radiyallahu ta'ala anha d'une manière mensongère. Wallahu al-musta'an. Donc, ces 5 versets-là, les frères, je pense que tout le monde le connaît par cœur. C'est Surat Al-Falaq, dans lequel Allah tabaraka wa ta'ala dit: قُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقِ مِنْ شَرِّ مَا خَلَقَ وَمِنْ شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ وَمِنْ شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ. Donc ces 5 versets protègent la personne du mauvais œil. Donc elle musiba, le malheur vient lorsque les savants du mal viennent aux gens et transforment et déguisent et trompent les gens au sujet de shirk et le font apparaître sous la forme de la bénédiction ou la demande de bénédiction. Et donc, lorsque la personne vient réprimander cet acte-là, celui-ci dit en réponse, il dit: tu es certes l'ennemi des gens pieux. Tu es certes l'ennemi des gens pieux. Puis celui-ci lit le verset que chacun de ces gens-là connaissent par cœur: Ala inna awliya Allah la khawfun alayhim wa la hum yahzanun walladhina amanu wa kanu yattaqun. Donc, n'est-ce pas que les alliés d'Allah, nulle peur et nul chagrin à eux. La khawfun alayhim wa la hum yahzanun. Ce sont ceux qui croient et qui étaient pieux. Donc les alliés d'Allah tabarak wa ta'ala, ce sont les croyants et les pieux. Donc il dit le cheikh, il reste énormément de qawa'id. Et parmi ces règles-là sur lesquelles le sunnah se repose, At-tahdhir, c'est-à-dire la mise en garde contre l'innovation. La mise en garde contre l'innovation en matière de religion. En matière de religion. Et parmi ces règles aussi, al-wasatiyya, c'est-à-dire le juste milieu entre tous ces groupes qui se sont déviés de l'islam. Donc il dit le cheikh, à la fin du kalima, donc transmettez ces règles à ceux qui ne sont pas là et appliquez-les. Et donc le salafiyya, les frères, ou la salafiyya, n'est pas juste une parole qu'on dit de par nos langues, mais la salafiyya, c'est une parole et une pratique. Donc il dit Cheikh l'Islam Muhammad ibn Abd al-Wahhab rahmatullah alayh dans son livre Al-Usul al-Thalatha, dans lequel celui-ci détaille les 4 points que chaque musulman doit connaître. Il dit, ou chaque individu constituant cette umma doit connaître, il dit premièrement le savoir, la science, qui est la connaissance d'Allah tabaraka wa ta'ala, la connaissance de son prophète alayhi salatu wassalam et la connaissance de sa religion par les biais des preuves. Deuxièmement, la mise en pratique de cette science. Troisièmement, l'appel vers cette science. Et quatrièmement, la patience du yahni aux persécutions dans cet appel. Et Nabi Sansam a dit à ce sujet: Balliru anni walau ayah. Rapportez de moi ne serait-ce qu'un verset. Rapportez de moi ne serait-ce qu'un verset. Puis le shir, il a cité le verset à la fin, dans lequel cet acte a besoin de patience. Il dit: Wa man ahsanu qawlan mimman da'a ila Allah wa 'amila salihan wa qala innani min al-muslimin wa la tastawi al-hasanatu wa la as-sayyi'ah. Et de fa'abillati hiya ahsan فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم. Dans le sens rapproché du verset, Allah tabaraka wa ta'ala dit dans sourate Fussilat, non. Il dit Allah subhanahu wa ta'ala, et qui profère plus belle parole que celui qui appelle à Allah, fait bonne œuvre et dit je suis du nombre des musulmans. La bonne action et la mauvaise ne sont pas pareilles. Repousse le mal par ce qui est meilleur, et voilà que celui avec qui tu avais une animosité devient tel un ami chaleureux. Mais ce privilège n'est donné qu'à celui qui endure, et il n'est donné qu'au possesseur d'une grâce infinie. Donc le cheikh, il s'est arrêté sur ce point-là. Donc voici quelques traductions, ou les résumés, les traductions de ce que le cheikh a cité, hafidhahullah ta'ala. Donc ne sois pas étonné, celui qui a compris en arabe, et que ce n'était pas exactement ce qui a été cité en français, car c'était le résumé de ce que le cheikh a cité, et c'était la traduction de ce résumé-là. Subhanakallah bihamdik, ashhadu an la ilaha illa anta, astaghfiruka wa atubu ilayk. Wallahu a'lam.